Tell me, am I wrong to say you wanna end things? Cause you got a new love and you wanna see it through, and I'm standing in the way of your dream job. Tell me what I gotta do for you to do something about us, and I wanna be center of attention, redemption. It ain't easy when you're doing well, and I don't have a say in your life. Oh, yeah. கலங்கரையில தனி திருக்கிற விளக்கன வரங்குடுத்த வழியில பறித்திட புகந்தொழுத்தவன் முகவரி என்று மறந்தது முதுகலம் என இருந்தவள் விலகிட உனக்காக ஒரு காகிதம் இருந்தாலே அவள் கோகிலம் மறந்தாலும் மறிக்காதது மணக்கின்ற முதல் பூவது வாழ்வா சாவா மதம் பிடித்தது நீயா நானா கரம் பிடித்தவன் காடா மேடா காணல் நீரா கண்ணுக்குள் கரை போனது அன்புள்ள காதலி அலை மோதும் எண்ணம் கடல் போன்றது ஆளிக்குள் அகப்பட்டவன் என் வாழ்க்கை நிழல் ஆடுது மதம் பிடித்தது நில மறக்காமல் உனக்கு நானும் எழுதினேன் கனி இதழ்களும் கயல் புள்ளிகளும் கசந்திருக்கவே நடக்கிறேன் நான் இருவரை நான் நடந்த பாதை இன்பங்கள் விதைத்த மேடை இருப்பது நினைவு மட்டும் உனை விட்டு பிரிந்து செல்வேன். நாம் பிரிந்தது ஒருவித வாழ்க்கை பாடம் தனக்கென இருந்த போதும் தாளாட்டும் என் பாடல் யாவும் நீ தந்த நினைவு முழுதும் நெடுந்தூர பயணம் இறைவும் பாலைவனம் நீரை தேடும் பாவிகளை போல நானும் காதல் என் கனவை அளித்த பாவம் இதை கடந்து மறக்க வேண்டும் இந்த வழிகள் ரணங்கள் போதும் மறுபிறவி எடுக்க வேண்டும் வரும் காலம் விடைகள் சொல்லும். அன்புள்ள காதலி ஆதித்தன் நான் எழுதி கொள்வது கடந்த காலமும் மறைந்த வானமும் உனக்கும் எனக்கும் உரைத்த பாடம் ஏராளம் என்னை வருத்தி உன்னை கவர்ந்த காதல் இனி போதும் சுயத்தை மறந்து நிஜத்தை தொலைத்த நிறங்கள் இனி சாகும் ஆதித்தன் நான் தனிமையை தாயாக்கி இரவினை வீடாக்கி கவிதை என்னும் கோட்டையிலே கர்ஜிப்பவன் நான் கனவுகளில் மட்டும் வாழ்ந்து விட்டேன் கற்பனைகளை மட்டுமே காதலித்தேன் இருந்தாலும் உன் நினைவுகள் பசுமரத்து ஆணி போல் என்றென்றும் என் நெஞ்சுக்குள் புதைந்து கிடக்கின்றன. கடந்த காதலி உன் கனிந்த இதழ்கள் கசந்த காலம் என்னை மரண ரணமாக்கியது வாழ்வில் வந்தவரெல்லாம் ஒருவித வழிகாட்டி என்னை கவர்ந்தவள் நீ கலங்கி நின்றாய் தனியாகி Something about us, and I wanna be the center of attention, redemption.